மாசும் குண்டு பசுமை கொண்டு பஞ்சமும் நோயும் இன்றி மாறாடும் வலிமை உண்டு சேராத செல்வம் இன்று சேராதோ தேனாறு நாட்டில் எங்கும் பாயாதோ ஆரோடும் மண்ணில் எங்கும் சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பருவம் கொண்ட பெண்ணை போலே நாணம் என்ன சொல்லம்மா நாணம் என்ன சொல்லம்மா அண்ணன் தம்பி நால்வருண்டு என்ன வேண்டும் கேளம்மா அறுவடை காலம் உந்தன் போராடும் வேலை இல்லை யாரோடும் வேதம் இல்லை ஊரோடும் தேன்னதா ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோ